ஆலை வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 26. மனம் திரும்புதல் பாகம் 2. வடக்கு ராஜ்யம் சிதறடிக்கப்படுதல் மற்றும் யாவேயின் நீண்ட கால நோக்கம். நேற்று நாம் யாவேயின் செயல்பாடுகள் குறித்த ஒரு கேள்வியோடு முடித்தோம். யூதா பாபிலோனில் தாழ்த்தப்பட்டது, பின்னர் மனம் திரும்பியது. ஆனால் வடக்கு ராஜ்யத்தின் நிலை என்ன? யாவே சிச்சிக்கிறார் என்பதையும் அந்த சிச்சையானது பாவ அறிக்கை செய்வதற்கும் மனத்தாழ்மைக்கும் வழி நடத்த வேண்டும் என்பதையும் லேவியராகமம் 26 காட்டுகிறது. யூதாவை பொறுத்தவரை தெளிவான மனம் திரும்புதல், ஜபங்களையும் உடன்படிக்கையை புதுப்பித்தலையும் நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இஸ்ரேல் எனப்படும் வடக்கு ராஜ்யத்துக்கோ வேத வசனம் மிக வேதனையான ஒரு எதிர்மாறான நிலையை காட்டுகிறது. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வேதாகமம் சொல்லும் சுருக்கம் நேரடியானது. யாவே தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விரோதமாக சாட்சியிட்டு அவர்களை தங்கள் தீய வழிகளிலிருந்து திரும்புமாறு அழைத்தார். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று அடம் பிடித்தார்கள் என்று பதிவு சொல்கிறது. அவர்கள் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி யாவேவை நம்ப மறுத்துவிட்டார்கள். இஸ்ரேலர் யாவேவின் கட்டளையை விட்டுவிட்டு விக்கிரகங்களை செய்து பிற தேசத்தாரை பின்பற்றி பொய் தேவர்களை சேவித்தார்கள் என்று அந்த அதிகாரம் விளக்குகிறது. இது நிமித்தம் யாவே இஸ்ரேலை தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றினார். அந்த வரி மிகவும் கனமானது. உடன்படிக்கையின் சாபங்கள் தங்கள் போக்கை முடிக்கும் வரை தேசிய அளவில் மனம் திரும்ப அவர்கள் மறுத்ததையே இது காட்டுகிறது. பின்னர் வீழ்ச்சி வந்தது. அசிரியாவின் ராஜா இஸ்ரேலை சிறைப்பிடித்து அவர்களை தூர இடங்களுக்கு கொண்டு சென்று குடியேற்றினான். கோஸ் நதி ஓரமான ஆலாக்கிலும் ஆபோரிலும் மோதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். இது யூதா சென்ற பாபிலோன் சிறையிருப்பை போல தெளிவான திரும்புதல் உள்ள ஒரு குறுகிய கால சிறையிருப்பு அல்ல. இது அவர்களின் தேசிய அடையாளத்தை உடைப்பதற்காகவே திட்டமிடப்பட்ட ஒரு நாடு கடத்தல். கதை தொடர்கிறது. இஸ்ரேலுக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் அந்நிய மக்கள் கொண்டு வரப்பட்டு குடியேற்றப்பட்டார்கள். தேசம் மாற்றப்பட்டது. மக்கள் இனம் கலக்கப்பட்டது. பழைய கோத்திர கட்டமைப்புகள் சிதறடிக்கப்பட்டது. இங்குதான் பலர் குழப்பமடைந்து சமாரியர்களை சாதாரணமாக 10 கோத்திரங்கள் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் வேறொரு சித்திரத்தை வரைகிறது. சமாரியாவிற்குள் கொண்டு வரப்பட்ட மக்கள் யாவேவுக்கு ஓரளவுக்கு பயந்தார்கள். அதே வேளையில் தங்கள் சொந்த தேவர்களையும் சேவித்து வந்தார்கள். இது உடன்படிக்கையின் படியான மனம் திரும்புதல் அல்ல. இது கலப்பு வழிபாடு. யாவேவோடு கூடவே விக்கிரகங்களும் இருந்தது. தேசத்தை உடன்படிக்கையின் நிலமாக கருதாமல் வெறும் இடப்பரப்பாக கருதும் பொழுது என்ன நடக்கும் என்பதை இது காட்டுகிறது. அநேக வாய்கள் யாவேவின் பெயரை சொல்லலாம், ஆனால் இதயம் அவருக்கு முழுமையாக பணிவதில்லை. வடக்கு இஸ்ரேலில் தீர்க்க தரிசனம் உரைத்த ஓசியாவும் இதே பாரத்தை சுமக்கிறார். யாவே நியாய தீர்ப்பை உடன்படிக்கையின் வார்த்தைகளில் பேசுகிறார். அவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிட்டு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை. இது யாவே தன் வல்லமையை மறைத்தது அல்ல, விக்கிரகங்களை பற்றி கொண்டு திருத்துதலை ஏற்க மறுத்ததால் வடக்கு இஸ்ரேல் தனது உடன்படிக்கையின் அடையாளத்தை முறித்துவிட்டது என்று யாவே அறிவிப்பதே. ஓசியா காதுகளில் நடுங்க செய்யும் ஒரு வாக்கியத்தையும் பேசுகிறார். எப்ராயீம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு, அவர்கள் மென்மையான வார்த்தைகளால் குணமாக மாட்டார்கள். அவர்கள் விக்கிரகங்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பாதையின் முடிவை அவர்கள் ருசித்தே ஆக வேண்டும் என்று யாவே சொல்வது போல் இது இருக்கிறது. ஆயினும் யாவே எப்போதுமே ஒரு மீதியானவரை காத்து கொள்கிறார். இது முக்கியமான ஒன்று. பல நேரங்களில் கவனிக்கப்படாமல் போகிறது. அசீரிய வீழ்ச்சிக்கு முன்பும் அந்த ஆண்டுகளிலும் கூட வடக்கிலிருந்து உண்மையுள்ள தனி நபர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். ஆசேர், மனாசே, செபுலோன் கோத்திரங்களிலிருந்து சிலர் தங்களை தாழ்த்தி கொண்டு வந்தார்கள் என்று நாளாகமும் பதிவு செய்கிறது. எபிராயிம், மனாசே, சிமியோன் கோத்திரத்தாரும் யூதாவோடு குடியேறினார்கள் என்றும் நாளாகமும் சொல்கிறது. இவர்கள் ஒரு தேசமாக திரும்பி வரவில்லை. இது உடன்படிக்கையின் உண்மையை தேர்ந்தெடுத்து யூதாவோடு இணைந்த ஒரு மீதி கூட்டம். அந்த வகையில் வடக்கின் பல இரத்த வழிகள் யூதாவின் சரித்திரத்திற்குள் பாதுகாக்கப்பட்டது. பின்னர் பாபிலோனிலிருந்து யூதா திரும்பும் பொழுது இவர்களும் அதில் பங்கு கொண்டார்கள். ஆனால் வடக்கு ராஜ்யம் ஒரு தனித்த உடன்படிக்கை ராஜ்யமாக திரும்பி வரவில்லை. எனவே ஒரு கூர்மையான வேறுபாட்டை நாம் காண்கிறோம். யூதா பாதுகாக்கப்பட்டது, மனம் திரும்பியது, தேசிய அளவில் பாகால் வழிபாட்டிற்கு திரும்பவில்லை. வடக்கு இஸ்ரேலோ அகற்றப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது, தேசங்களுக்குள் கலக்கப்பட்டது. ஒரு சிறிய மீதி கூட்டம் மட்டுமே யூதாவோடு இணைந்தது. இது லேவியராகமும் 26 உடன் மிக தீவிரமான வகையில் பொருந்துகிறது. அந்த அதிகாரம் பாவ அறிக்கை மற்றும் மனத்தாழ்மையை பற்றி பேசுகிறது. ஆனால் யாவேயின் குரலை மறுப்பது நீக்கப்படுதலுக்கும் பாழாக்கப்படுதலுக்கும் சிதறடிக்கப்படுதலுக்கும் வழிவகுக்கும் என்பதையும் காட்டுகிறது. யூதாவின் விஷயத்தில் பாவ அறிக்கை தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் விஷயத்தில் மறுப்பு தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் யாவேயின் கதை ஒரு உடைந்த வரைபடத்தோடு முடிந்துவிடவில்லை. தீர்க்கதரிசிகள் ஒரு எதிர்கால நம்பிக்கையை பற்றி பேசுகிறார்கள். அது பழைய 10 கோத்திர ராஜ்யம் வரலாற்றில் மீண்டும் எழுவது போலல்லாமல் ஒரே ராஜாவாகிய மேசியாவின் கீழ் ஒன்றுபட்ட ஒரே மக்களாக எழுவது. எசேக்கியல் 2 கோல்கள் யாவேயின் கையில் ஒன்றாகும். சித்திரத்தை பயன்படுத்துகிறார். யாவே அவர்களை ஒரே ஜாதியாக்குவேன் என்றும் ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ராஜாவாக இருப்பார் என்றும் சொல்கிறார். அது வெறும் அரசியல் அல்ல. அது மேசியாவின் கீழ் நிகழும் உடன்படிக்கையின் மறுசீரமைப்பு. சிச்சைக்காக யாவே சிதறடித்தாலும் தம் நோக்கத்திற்காக அவர் மீண்டும் ஒன்று சேர்க்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. அவர் ஒரு மரத்தை வெட்டலாம், ஆனாலும் பிற்கால நடுக்கைக்காக அதன் வேரை பாதுகாக்க அவரால் முடியும். இங்குதான் நம் இதயங்கள் அமைதியாக வேண்டும். உடன்படிக்கை என்பது முக்கியமானது என்பதால் யாவே தீவிரமாக சிச்சிக்கிறார் என்பதை லேவியராகமம் 26 போதிக்கிறது. ஆனால் யாவே தம் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதையும் தம் நோக்கத்தை கைவிடுவதில்லை என்பதையும் அது போதிக்கிறது. மனம் திரும்புதல் உண்மையானது என்பதையும் இரக்கம் உண்மையானது என்பதையும் யூதாவின் திரும்புதல் நிரூபிக்கிறது. யாவேவை மறுப்பதற்கு உண்மையான விளைவுகள் உண்டு என்பதை இஸ்ரேலின் சிதறடிக்கப்படுதல் நிரூபிக்கிறது. யாவேயின் இறுதி திட்டம் மனிதர்களின் தோல்விகளை விட பெரியது என்பதை எசேக்கியேலின் வாக்குறுதி நிரூபிக்கிறது. எதிர்கால ஒன்று சேர்த்தல் என்பது இஸ்ரேலின் பலத்தின் மேல் கட்டப்படுவதில்லை. அது யாவேயின் உண்மையின் மீதும் மேசியாவின் ஆட்சியின் மீதும் கட்டப்படுவது. இப்பொழுது நாம் இந்த பாதையின் இறுதியில் இன்னும் ஒரு கல்லை எடுத்து வைக்க வேண்டும். தேசத்திலிருந்து துரத்தப்படும் இந்த முறை பழைய ஏற்பாட்டோடு நிற்று விடவில்லை. இயேசுவின் நாட்களுக்கு பிறகு மற்றொரு பெரிய சிதறடிக்கப்படுதல் வந்தது. தேசம் மீண்டும் பாழாக்கப்படுதலையும் துக்கத்தையும் ருசித்தது. அந்த பிற்கால அந்நியாயத்திற்கு அதற்கே உரிய எச்சரிக்கைகளும் நிறைவேறுதல்களையும் பாடங்களும் உண்டு. வரலாற்றிற்கும் சரி, வரப்போகும் ராஜ்ய காலத்திற்கும் சரி, அங்கே சிச்சையானது போதிக்கவும் செய்யும், நீதியானது ஆளுகையும் செய்யும். எனவே இன்று நாம் ஒரு முன்னோக்கிய பார்வையோடு முடிக்கிறோம். இயேசுவின் காலத்திற்கு பிறகு இந்த முறை எப்படி திரும்பவும் நிகழ்ந்தது? வரப்போகும் ராஜ்ய காலத்தை பற்றி அது என்ன போதிக்கிறது? யாவேக்கு சித்தமானால் அடுத்ததாக நாம் இதை தியானிப்போம். ஜபம். பிதாவாகிய தேவனே, உம்மை மறுப்பது சிதறடிக்கப்படுதலுக்கும் இழப்புக்கும் வழிவகுக்கும் என்று எங்களுக்கு தெளிவாக எச்சரித்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் மேல் இரக்கமாயிரும். கடினமான கழுத்து மற்றும் பிடிவாதமுள்ள இருதயத்திலிருந்து எங்களை காத்தருளும். நியாய தீர்ப்பின் மத்தியிலும் நீர் ஒரு மீதியை பாதுகாத்து உமது உடன்படிக்கையின் நோக்கத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. மேசியாவின் ராஜ்யத்தின் மீதான எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். அங்கே நீர் ஒரே ராஜாவின் கீழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கிறீர், தொடர்ந்து மீட்டெடுப்பீர். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.